ಕಾಳಿದಾಸನ್ ಕಣ್ಣದಾಸನ್ ಕವಿದೈ ನೀ ನೆರುಂಗಿ ವಾ ಪಡಿಕಲ ರಸಿಕಲ ಕಾಳಿದಾಸನ್ ಕಣ್ಣದಾಸನ್ ಕಾಳಿದಾಸನ್ ಕಣ್ಣದಾಸನ್ ಕವಿದೈ ನೀ தழுவ பூனகை புரிய இதழ் விரிய மது ஒழுக ಕಾಳಿದಾಸನ್ ಕಣ್ಣದಾಸನ್ ಕವಿದೈ ನೀ ம் எங்கேயும் அழகுகள் தெரிய மேலும் கீழும் கண் பார்வை அபிநயம் புரிய சமயம் தான் அமைந்ததே அழைத்ததே காளிதாசன் கண்ணதாசன் கவிதை நீ காளிதாசன் கண்ணதாசன் கவிதை நீ